الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد عن أم المؤمنين أم عبد الله عائشة رضي الله عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم من أحدث في أمرنا هذا ما ليس منه فهو رد رواه البخاري ومسلم وفي رواية لمسلم من عمل عملا ليس عليه أمرنا فهو رد அன்புக்குரிய முஸ்லிம்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸ் மிக முக்கியமானதும் அடிப்படையான ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. உம்முல் முஃமினீன் அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் அஹ்தத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். நம்முடைய விஷயத்தில் இந்த தீனில் இல்லாததை நுழைப்பவர்களின் செயலானது நிராகரிக்கப்படுவதாகும். மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் எவர் ஒருவர் நாம் கூறாத ஒரு அமலை செய்தாரோ அந்த அமல் நிராகரிக்கப்படும். அன்புக்குரிய முஸ்லிம்களே, மிக முக்கியமான விஷயம் இங்கு சொல்லப்படுகின்றது. மார்க்கத்தில் எந்த ஒரு அமலாக இருக்கட்டும், இபாதத் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், வணக்க வழி சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், நமக்கு கொடுக்கல் வாங்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அனைத்துமே மார்க்கம் சொல்ல பிரகாரம் நாம் நடந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை இபாதத் என்று கருதி அல்லது மக்கள் அதை வணக்க வழிபாடு என்று எண்ணிக்கொண்டு அதை இபாதத் என்று எண்ணிக்கொண்டு செய்தார்கள் என்றால், அது மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை என்றால், அது எவ்வளவு பார்ப்பதற்கு அழகாக இருக்கட்டும், சிறப்பாக இருக்கட்டும், அது அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படாது. ஏனென்றால் இபாதத் என்ற விளக்கத்தை நாம் ஆங்காங்கே கேட்கின்றோம். இபாதத் என்பது வணக்க வழிபாடு என்பது என்ன? இஸ்மு ஜாமியு லிகுல்லி மா யுஹிப்புஹு அல்லாஹு வயர்தா மினல் அக்வால் வல் அஃஅல் அஸ்-ஸாஹிரா வல் பாத்தினா. இந்த இபாதத்துடைய அர்த்தம் என்னவென்றால், இதுடைய அர்த்தம் எல்லா வணக்க வழிபாடும், அனைத்து அமல்கள், அது நாம் செய்யக்கூடிய செயலாக இருக்கட்டும், நாம் சொல்லக்கூடிய சொல்லாக இருக்கட்டும், நம்முடைய உள்ளத்தில் நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்களாக இருக்கட்டும், வெளிப்படையாக செய்யக்கூடிய அமல்களாக இருக்கட்டும், இது அனைத்துமே நிபந்தனை அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் விரும்பி இருக்க வேண்டும். எதை அல்லாஹ் விரும்புகின்றானோ, எதை கொண்டு அல்லாஹ் புரிந்து கொள்வானோ, அது செயலால் செய்யக்கூடிய அமலாக இருக்கட்டும், சொல்லால் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், அதுதான் இபாதத். இதை தவிர நான் விரும்புகின்றேன், என்னுடைய மொஹல்லாவாசிகள் விரும்புகின்றார்கள், என்னுடைய பெற்றோர்கள் விரும்புகின்றார்கள், என்னுடைய கோத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் விரும்புகின்றார்கள் என்று அமல் செய்தோம் என்றால் அந்த அமல் அங்கீகரிக்கப்படாது. ஏன் என்றால், அல்லாஹ் எதை விரும்புகின்றாலும் அதை தான் அங்கீகரிப்பான். ஆக இது இந்த மார்க்கத்தின் மிக அடிப்படையான ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. இதை கொண்டு நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த ஹதீஸை, இந்த ஹதீஸில் வரக்கூடிய விஷயத்தை நாம் கொஞ்சம் விளக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றுவது என்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. நம்முடைய அமல் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் இரண்டு நிபந்தனைகள் நாம் ஆங்காங்கே கேட்டுக்கொள்கின்றோம். ஒன்று, இஹ்லாஸ், மன தூய்மையுடன் செய்ய வேண்டும். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்து காட்டினார்களோ அதே போல செய்ய வேண்டும். இந்த இரண்டு நிபந்தனையும், இந்த இரண்டு கண்டிஷன் இருந்தால்தான் நம்முடைய எல்லா அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆக இங்கு ஷேக் முஹம்மது இப்னு ஸாலிஹ் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய புத்தகத்தில் விளக்கமாக புரிந்து கொள்ளும் அளவுக்கு ஆறு விஷயங்களை இங்கு கூறியிருக்கின்றார்கள். இந்த ஆறு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் சேருமையானால் நம்முடைய இபாதத்துகளில், அந்த இபாதத்து ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த இபாதத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த பிரகாரம் இருக்கும். இதில் ஏதாவது இல்லாமல் தான் விரும்பக்கூடிய விஷயத்தில் நாம் அதை அமல் செய்தோம் என்றால் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த ஆறு விஷயம் என்ன? ஒன்று, காலம், ஒரு இபாதத் செய்கின்றோம் என்றால் அதற்கு ஒரு காலம் இருக்க வேண்டும். இரண்டாவது வகை, மூன்றாவது அளவு, நான்காவது முறை, ஐந்தாவது காலம், காரணம், ஆறாவது இடம். ஆக இந்த ஆறு விஷயங்கள் இருந்தால், இந்த ஆறு விஷயத்தில் ஏதாவது ஒன்று இருந்து அமல் செய்தோம் என்றால் அது அந்த காரணம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டது இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். எடுத்துக்காட்டையில் நாம் அறிந்து கொள்ளலாம். முதல் விஷயம் காரணம். எந்த ஒரு அமல் செய்ய வேண்டும் என்றாலும் ஒரு காரணத்தை கொண்டு நாம் அமல் செய்தோம், அந்த காரணம் மார்க்கத்தில் சொல்லியிருக்க வேண்டும். மார்க்கத்தில் சொல்லாத ஒரு காரணத்தை கொண்டு நான் இபாதத் செய்கின்றேன் என்றால் அந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படாது. எடுத்துக்காட்டாக ஒரு மனிதன் என்ன நினைக்கின்றான், நான் எப்பொழுதெல்லாம் வீட்டிற்குள் செல்வேனோ, எப்பொழுதெல்லாம் என்னுடைய வீட்டிற்குள் செல்வேனோ, இரண்டு ரக்கா தொழுதுட்டு தான் உள்ளே போவேன், அல்லது செல்லும் பொழுதெல்லாம், உள்ளே செல்லும் பொழுதெல்லாம் இரண்டு ரக்கா தொழுதுட்டு தான் அடுத்த வேலை செய்வேன் என்று ஒரு மனிதன் தனக்கு தன் மீது இதை கடமையாக்கியோ அல்லது ஒரு சுண்ணாவாக என்று கருதி கொண்டு என்றால் இது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏனென்றால் வீட்டில் சென்று வீட்டில் செல்வதால் இரண்டு ரக்கா தொழ வேண்டும் என்று மார்க்கம் கூறவில்லை, அதைத்தானாக அவன் ஏற்றுக்கொள்கின்றான். அதே போல மார்க்கத்தை அல்லது இஸ்லாத்தை கண்ணியப்படுத்த வேண்டும், சந்தோஷத்தை நாம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பத்ருடைய போர் எப்பொழுது நடந்ததோ அந்த நாளில் ஒரு விழா கொண்டாடுவதோ அல்லது அந்த நாளில் புத்தாடைகள் அணிந்து தின்பண்டங்களும் பலகாரத்தையும் பகிர்ந்து கொள்வதும் என்று இருக்கும் பொழுது அவன் எதற்காக செய்கின்றான்? பத்ருடைய போரில் மிகப்பெரிய ஒரு போர், முதல் இஸ்லாத்திற்கு கிடைத்த வெற்றி, அதற்காக நான் கொண்டாடுகின்றேன் என்று செய்தான் என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் அந்த பத்ருடைய நாள், அந்த நாள் கிட்டத்தட்ட 8 அல்லது 9 வருஷம் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்தது. பத்ருடைய போர் நடந்தது 2வது ஹிஜ்ரியில. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்யல. ஆக முதல் விஷயம் காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல, மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய காரணத்தில் பிரகாரம் செய்தோம் என்றால் நம்முடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். எடுத்துக்காட்டாக தொழுகைக்கு உள்ளே வரும் பொழுது, பள்ளி வாசலுக்கு வரும் பொழுது 2 ரக்காத் காணிகை தொழுவது என்பது மார்க்கம் கூறியிருக்கின்றது. ஆக நம்ம உள்ள வந்தன காரணம், உள்ள வந்திருக்கிறோம், அதனால நாம் 2 ரக்காத் தொழுகிறோம். இது அல்லாவிடம் அங்கீகரிக்கப்படும். இரண்டாவது வகை, வகை எந்த வகை நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் தானம் தரம் செய்ய வேண்டுமோ அல்லது எந்த வகையை நீங்கள் செய்ய குர்பானி கொடுக்க வேண்டுமோ அதை அந்த வகை செய்தால்தான், அந்த பாலினம் செய்தால். எடுத்துக்காட்டாக அல்லாஹு தஆலா குர்பானி என்ற இந்த குர்பானியை 3 விலங்குகளை, கால்நடைகளை அல்லாஹு தஆலா அனுமதித்திருக்கின்றான், ஒட்டகம், மாடு, ஆடு. ஒரு மனிதன் என்ன செய்கின்றான், நான் எனக்கு அல்லாஹ் சிறப்பாக மிகவும் செல்வத்தை கொடுத்திருக்கின்றான், ஒட்டகத்தை நான் குதிரையை குர்பானி கொடுப்பேன் என்றால் அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? ஏனென்றால் பஹீமத்துல் அன்ஆம் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, அன்ஆம் என்று சொல்லப்பட்ட கால்நடைகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்தில் பார்த்தோம் என்றால் இந்த 3 வகையான கால்நடைகள் தான் கூறப்பட்டது, ஒட்டகம், மாடு, ஆடு. ஒரு மனிதன், ஆம், ஒரு மனிதன் குதிரையுடைய மாமிசத்தை, கறியை சாப்பிட வேண்டும், அது சதக்கா செய்ய வேண்டும் என்று எண்ணத்துடன் செய்த என்று அனுமதிக்கப்பட்டது, அதுல எந்த ஒரு குற்றமில்லை. ஆனால் நான் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவதற்காக குர்பானி, ஈதுடைய ஈதுல் அதுஹாவில் குர்பானியை கொடுக்க வேண்டும் என்று அவன் கொடுத்த என்ற அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது. புரிந்ததா? அப்போ இங்கு வகை சொல்லப்பட்ட வகை எது சொல்லப்பட்டோ அதை நான் கொடுக்க வேண்டும். மூன்றாவது அளவு, எவ்வளவு அளவு சொல்லப்பட்டதோ அந்த அளவு தான் நாம் செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டாக ஒதுவுடைய முறைகளை பார்த்தோம் என்றால் ஒதுவும் சில கழுவக்கூடிய உறுப்புகளை நான் 4 முறை கழுவுகின்றேன். ஒவ்வொரு உறுப்புகளையும் முதல் 1 முறை கழுவது அவசியமானது, 2 மற்றும் 3 முறை கழுவுவது, அது சுத்தப்படுத்துவது என்பது சிறப்பு மிக்கதாக இருக்கின்றது. 3 விட அதிகமாக ஒரு மனிதன் 4 நான் செய்கின்றேன் என்றால் அது அதிக பிரசங்கி, வீண் விரைவம், அது மார்க்கம் அனுபவித்தில். அதே நான் 1 மசா செய்ய சொல் மார்க்கம் கூறுகின்றது, நான் 2, 3, 4 என்று செய்வேன் என்றால் அனுமதிக்கப்பட்டதல்ல. ஆக அளவு சொல்லப்பட்ட அளவு நாம் அந்த அளவு செய்தோம் என்றால் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லை என்றால் நிராகரிக்கப்படும். 4வது விஷயம் முறை. மார்க்கம் எப்படி செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றதோ அதே போல நாம் செய்ய வேண்டும். அதற்கு முரணாக நாம செய்யக்கூடாது. அல்லாஹு தஆலா எப்படி வணங்குங்கள் என்னை என்று கூறுகின்றனோ அதே போல வணங்க வேண்டும். எடுத்துக்காட்டாக தொழுகை. தொழுகையை நான் முதல் சஜிதா செய்வேன், பிறகு ருக்கு செய்வேன், பிறகு கியாம் இருப்பேன் என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. தொடர்ச்சியாக முறையாக செய்ய வேண்டும். முதல் உதுவில் நான் காலை கழுவிக்கொண்டு, பிறகு முகத்தை நான் கழுவிக்கொண்டு, பிறகு மசாஜ் செய்து கொண்டு இருக்கு இப்படி என்று செய்தவென்றால் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆக கைஃபியா எப்படி செய்ய வேண்டும் என்று முறை சொல்லப்பட்டது, அது பிரகாரம் செய்ய வேண்டும். ஐந்தாவது காலம். எந்த காலத்தில் ஒரு அமல் செய்ய வேண்டுமோ அந்த காலத்தில் செய்தால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். எடுத்துக்காட்டாக இங்கு சொல்லப்பட்டது தொழுகை நேரம் வந்த பிறகுதான் தொழ வேண்டும். ஃபஜருடைய நேரம் வந்த பிறகு, நுழைந்த பிறகுதான் அங்கு ஃபஜருடைய தொழுகை தொழ வேண்டும். ஃபஜர் வருவதற்கு முன்னாலே ஃபஜருடைய தொழுகை தொழுகும் என்றால் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போல இஷாவுடைய நேரம் வந்த பிறகுதான் இஷாவுடைய தொழுகை தொழுக வேண்டும். இது பொதுவாக. ஆம், பயணத்தில் செல்லக்கூடியவர்களுக்கு அங்கு அவகாசம் கொடுக்கப்பட்டது. இரண்டு தொழுகையை நாம் சேர்த்து தொழுது கொள்ளலாம். துஹர் அசரும் மகரிப்பும் இஷாவும் நாம சேர்த்து தொழுது கொள்வது, அது எப்பொழுது, இது விதிவிலக்கு எப்பொழுது, பயணத்தில் இருக்கும் பொழுது. இல்லை என்றால் பொதுவாக காலம் வந்த பிறகுதான் தொழ வேண்டும். இது நேரம், இந்த காலம். கடைசியாக சொல்லக்கூடிய விஷயம் இடம். எந்த இடத்தில் எந்த இடத்தில் இந்த ஒரு இடத்தில் இந்த அமலை செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்றான் மார்க்கத்தில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் தான் இது செய்ய வேண்டும் என்று கூறினார்கள் என்றால் அங்கு அதுதான் செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டாக ஏத்திகாஃப். ஏத்திகாஃப் என்பது பள்ளிகளில் நாம் ஏத்திகாஃப் நாம் இருக்க வேண்டும். வீடுகளில் நாம் ஏத்திகாஃப் இருக்கக்கூடாது. குறிப்பாக பெண்கள் அதிகமானவர்கள் என்ன செய்கின்றார்கள், பள்ளிவாசல் அவர்களுக்கு வசதி அல்லது அவர்களுக்கு சலுகைகள் இல்லாதனால அல்லது பள்ளிவாசல் அவர்களுக்கு இடம் கொடுக்காதனால என்ன செய்கின்றார்கள், வீட்டில் ஒரு இடத்தில் ஏத்திகாஃப் செய்கின்ற என்று செய்கின்றார்கள். அந்த ஏத்திகாஃப் ஏத்திகாஃபாக இருக்காது. ஏனென்றால் ஏத்திகாஃப் என்பது பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய திருவருள் கூறுகின்ற அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், நீங்கள் மசாஜித்களில் பள்ளிவாசல்களில் ஏத்திகாஃப் செய்கின்றீர்கள். அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், ஆக ஏத்திகாஃப் என்பது அங்கு. அதே போல ஹஜர் அஸ்வத்தை தொடுவது என்பது, முத்தமிடுவது என்பது, இது மார்க்கம் அனுமதித்திருக்கின்றது. இதற்காக உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் செல்லும் பொழுது எங்கெங்கெல்லாம் போய் சுத்தக்கூடிய இடமோ அல்லது சைட் சீயிங் பார்க்கறேன் போயிட்டு இங்க அங்க எல்லாம் ஜியாரா செய்யறேன் என்றது பார்க்கக்கூடிய இடத்திலெல்லாம் முத்தமிடுறான். பார்க்கக்கூடிய இடத்திலெல்லாம் சஜ்தா செய்யறான், பார்க்கக்கூடிய இடத்திலெல்லாம் தொட்டு தடவுறான். இதுனா ஆகுமா? ஆகா. ஆக எந்த இடத்தையும் குறிப்பாக நான் ஆறு விஷயங்கள் சொல்லப்பட்டது. காரணம் இருக்க வேண்டும். நானாக என்னுடைய ஒரு காரணத்தை கொண்டு நான் சொல்ல முடியும், காரணம் இருக்க வேண்டும். அதே போல அதனுடைய வகைகள் எந்த வகை சொல்லப்பட்டது அது. அதே போல இங்கு மூன்றாவது விஷயம் அளவு. எவ்வளவு அளவு சொல்லப்பட்டதோ அவ்வளவு. நான்காவது முறை, எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி தொடர்ச்சியாக நாம் செய்ய வேண்டும், முன்னும் பின்ன செய்யக்கூடாது. ஐந்தாவது விஷயம் காலம், எந்த காலத்தில் அதை செய்ய வேண்டுமோ அது நாம் செய்ய வேண்டும். ஆறாவது இடம், எந்த இடத்தில் சொல்லப்பட்டதோ அந்த இடத்தில் நாம் அந்த அமலை செய்ய வேண்டும். வேறு இடத்தில் நாம் அதை செய்தோம் என்றால், வேறு காலத்தில் அந்த அமல்களை செய்தோம் என்றால், வேறு முறையாக நாம் செய்தோம் என்றால் அந்த அமல் நிராகரிக்கப்படும், அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கூறுகிறது. ஆக இந்த விஷயத்தை கவனித்துக் கொண்டு நாம் நம்முடைய நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் நாம் கணக்கிட்டு இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு காட்டி தந்தார்களா, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல் இது சரியாக இருக்கின்றதா என்று நாம் இங்கு கணக்கிட்டு கொண்டோம் என்றால் நம்முடைய கணக்கு மறுமையில் இலகுவாக ஆகும். ஆகையால் உமர் ரழியல்லாஹு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, ஹாசிபு கப்ல அன் துஹாசபு, உங்களுக்கு கணக்கிடுவதற்கு முன்னால் நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். ஆக அங்கு நாம் இங்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. நம்முடைய அமல்களை நாம் சீர்படுத்தி கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்து அதில் உறுதியை நமக்கு கொடுத்து அருள்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.